காணாதே ஓரிரவில் ஒரு இடி வீட்டில் இறங்கியதே ஒரே நொடியில் வீடும் கருகியதே அந்நாளில் ஒரே ஒரு ஓடை மேலே ஒரு ஓடம் மீதந்திருக்க ஒரே ஒரு வெள்ளம் வந்து அடித்து போனது ஒரே ஒரு கூட்டினுள்ளே ஒரு கூட்டம் ஒளிந்திருக்க ஒரு கிளை முறிந்ததாலே கதை முடிந்தது மூடியதெல்லாம் இனி மீண்டும் என்ன திறக்குமோ வேண்டியதெல்லாம் இனி எப்போது நடக்குமோ என் ஆசை ஒன்றே என் கனவும் ஒன்றே ஒன்றுதான் ஒரு நாள் அழகாய் வாழ்ந்தா போதுமே ஒன்றே ஒரு வாழ்வாய் வாழ்ந்தால் போதுமே